காதோடு வந்த காதல், காதோடு காதோடு பேசும் காதல், வானுக்கும் மண்ணுக்கும் உள்ள காதல், இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்த காதல். உறவே வருக, நெஞ்சில் ஊஞ்சலாட வருக. சங்கீதம் பாடாதா, உன் கண்மணியில் என் காலம் விடியாதா, உன் கூந்தல் பூக்காடு நான் சூடப்புவில்லையா, உயிரின் குரல் தான் அடி உனக்கு கேட்கவில்லையா. கண்ணோடு கண்ணோடு வந்த காதல், காதோடு காதோடு பேசும் காதல், வானுக்கும் மண்ணுக்கும் உள்ள காதல், இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்த காதல். சும்கா